கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, நீ கலங்காதடி. யார் போனா யார் போனா என்ன, யார் போனா யார் போனா யார் போனா என்ன, நான் இது பேனடி நீ கலங்காதடி. ஒரு கணம் ஒருபோதும் பிரிய கூடாதே, என் உயிரே என் உயிரே நீ அழுக கூடாதே, நீ கண்ட கனவெதுமே கலைய கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம்தானடி, கொடுத்ததை எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்ததை மறக்கிறதும் வழக்கம் தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, உயிரோட ஆதாரம் நீ தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நாயிருப்பேனடி. விரல் கிடக்கணும் நசுங்குற அளவுக்கு இருக்கணும் பிடிக்கணும், நான் கண்ணை தொடக்கையில் முகம் தெரியணும், புசு உள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும். கடல் அல போல உக்கால் தொட்டு உரசி, கடல் உள்ள போறவனா இல்லடி, கடல் மண்ண போல உக்காலோட ஒட்டி கர தாண்டும் வரனாயிருப்பேரடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீ தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நாயிருப்பேனடி. ஒரு கணம் ஒரு போதும் பிரிய கூடாதே, என் உயிரே என் உயிரே நீ அழுக கூடாதே, நீ கண்ட கனவெதுமே கலைய கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே.